சொந்தம் பூவுக்கு வாசம் சொந்தம் வாசத்துக்கு சொந்தக்காரி வருவாளாய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் சொல்லி தருவாளா தாய் பாசம் பார்த்ததும் இல்லை எனக்கு ஒரு சொந்தம் சொல்ல வருவாளாய நெஞ்சுக்குள்ள மல்லியாது தருவாளா காத்துக்கு பூக்கள் சொந்தம் பூவுக்கு வாசம் சொந்தம் வாசத்துக்கு சொந்தக்காரி வருவாளாய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் சொல்லி தருவாளா என்று கேட்காதே நெசமா தெரியாதே பாட்டுக்கு பூக்கள் சொந்தம் பூவுக்கு வாசம் சொந்தம் வாசத்துக்கு சொந்தக்காரி வருவாயே வாழ்க்கைக்கு ஒரு வர்த்தம் சொல்லி